ஒரு கப்புல ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தண்ணி குடிச்சா சரி சரி சரி சரி சரி சரி ஒரு கப்புல ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தண்ணி குடிச்சா சரி சரி சரி சரி சரி கப்பல அடிக்கிற ஷோ தேவையில்ல புதுசாக வேற ப்ளோ என் கூட்டத்தில் கம்பெனி ஸ்னோ வித் ஹர்ப்ஸ் இருந்தாலும் நாங்கள் நீ வித் நர்ஸ் சொல்ல தேவையில்ல வென் டு வி ஸ்னோ அண்ணன் கடை திறக்குது எனக்காக தான் அம்மா கேட்ம டைம் உடம்பு என்ன சில வாய் டு த பிரான் ஃப்ரம் த ஜின் டு த ரம் இட்ஸ் அ வைப் டு த வெரி நாங்கள் கள்ளத்தில் வேற மாதிரி உமா குடி படி செலவில் வெரி வெரி அடுத்ததாக இப்போ பொரியல் கறி அம்மா கிட்ட இப்போ சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட் வீட்டில் பார்ட்டி பண்ண போகிறோம் மிஸ் கோல் பார்க்க எனக்கு இல்லை நேரம் சன்லைட் வந்தால் பிடிக்காது யாருக்கும் ஒரு கப்புல ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தண்ணி குடிச்சா சரி சரி சரி சரி சரி சரி சரி ஒரு கப்புல ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தண்ணி குடிச்சா சரி சரி சரி சரி சரி ஒரு கப்படிச்சா நீ லாம்பரி ஸ்லோ டவுன் என்ன நம்படி அமைச்சிட்டுமன் கூத்தடிப்போம் பல கதைப்போம் பல பல கப் சேர்ந்தி அடிப்போம் ஓகே நான் டின்னரும் போகலாம் நாளைக்கும் மாலைக்கும் இப்போதும் எப்போதும் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல இந்த மாதிரி பொண்ணுங்க டவுன் லாய் அலாய் மா பேட் சத்தியமா சொல்லுறேன் இஸ் மை வைப் என்ன மைக் ரெடியா இப்போ நான் போடுவேன் ரைட்டா I'm a master, I'm a beast விட்ட போடுவேன் ஹபிபி டான்ஸ் ஒரு கப்புல ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தண்ணி குடிச்சா சரி சரி